கருட தண்டகம். தண்டகம் என்பது ஒரு வகை யாப்பு. வடமொழி யாப்பிலக்கணத்தின்படி ஸ்லோகங்கள் 4 அடிகளை கொண்டதாயிருக்கும். ஒவ்வொரு அடியிலும் பல கணங்கள் அமைந்திருக்கும். 3 எழுத்துக்களை கொண்டது ஒரு கணமாகும். குறிலும் நெடிலும் அமைந்திருக்கும் முறையை தழுவி கணங்கள் 8 வகைப்படும். கணங்களைத் தவிர 1 அல்லது 2 எழுத்துக்களும் இடம்பெறலாம். இப்படி 4 அடிகள் கொண்ட பா சந்தஸாகவோ விருத்தமாகவோ அமையும். ஒரு அடியில் 26 எழுத்துக்களுக்கு மிகாமல் இருப்பவை சந்தஸ்தனும் விருத்தமும். 26 எழுத்துகளுக்கு மேற்பட ஒரு அடியில் இருக்குமானால் அது தண்டகம் எனப்படும். 27, 30, 33 என்ற வகையில் தண்டகத்தின் அடிகளில் எழுத்துக்கள் இருக்கும். 9க்கு மேற்பட்டு எத்தனை கணங்கள் வேண்டுமாயினும் தண்டகத்தின் ஒவ்வொரு அடியிலும் இருக்கலாம். இது தண்டகத்தின் இலக்கணம். கருத்வானை பற்றிய இந்த ஸ்தோத்திரம் தண்டகம் என்ற பாவினத்தைச் சேர்ந்தது. சுவாமி தேசிகன் தாமே இந்த ஸ்தோத்திரத்திற்கு கருட தண்டகம் என்று பெயரிட்டார். முதலிலும் கடைசியிலும் உள்ள ஸ்லோகங்கள் தவிர இந்த தண்டகத்தின் ஒவ்வொரு அடியிலும் 36 கணங்கள், 108 எழுத்துக்கள் உள்ளன. ஒவ்வொரு அடியும் நகணங்கள் 2 தொடங்கும். அதாவது முதல் 6 எழுத்துகள் குறிலாகவே இருக்கும். மற்ற 34 கணங்களிலும் நடுவில் லகுவாயும் மற்றவை குருவாயும் இருக்கும். இதனை பின்பற்றியே பின்புள்ளவர்களால் கோமலா தண்டகம் முதலியவை இயற்றப்பட்டன. திருவனந்தனும் கருடனும் எம்பெருமானுக்கு அத்தாணி சேவகர்கள். இருவரும் வாகனமாகவும் இன்னும் பல வகைகளிலும் எம்பெருமானுக்கு அடிமை பணி செய்பவர்கள். நித்தியசூரிகளான இவர்கள் அவதாரங்களையும் எடுப்பர். கருத்மான் வேதஸ்வரூபி, வேதங்களில் புகழப்படுபவர். எம்பெருமானுக்கு கொடியாகவும் வாகனமாகவும் தொண்டு செய்பவர். ருத்ரா சுகீர்த்தி என்ற இருவர் இவரது மனைவியர். பல வீரச் செயல்களை புரிந்த இவர் தம் அடியார்களுக்கு 4 பயன்களையும் அளிப்பவர். இதை படிப்பவர் போரில் வெற்றி பெறுவர். எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாக சுவாமி கூறுகிறார். காஞ்சியில் சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருந்த காலத்தில் இவருடைய சர்வதந்திர சுதந்திரர் என்ற விருதை பொறுக்காத பாம்பாட்டி ஒருவன் கொடிய விஷங்கொண்ட சர்ப்பத்தை இவர் மீது ஏவிவிட சுவாமி இந்த ஸ்தோத்திரத்தால் கருத்மானை பிரார்த்தித்தார். அப்போது கருடன் பிரத்யக்ஷமாக அப்பாம்பை கவர்ந்து சென்றார். பாம்பாட்டிக்கு இறங்கி சுவாமி தேசிகன் மறுபடி கருத்மானை தியானிக்க கருத்மானும் பாம்பை கொணர்ந்து போட்டார் என்று வரலாறு வல்ல பெரியோர் கூறுவர்.